மலை சாய்ந்து போன சிலையாகலாம், மரம் சாய்ந்து போன விலையாகலாம், மலர் சாய்ந்து போன சரமாகலாம், இந்த மனம் சாய்ந்து போன என்ன செய்யலாம்? மலை சாய்ந்து போன சிலையாகலாம், இந்த மனம் சாய்ந்து போன என்ன செய்யலாம்? மலை சாய்ந்து போன சிலையாகலாம், நடை மாறி போன கலையாகலாம், விடை மாறி போன சரியாகலாம், கடல் மாறி போன நிலம் ஆகலாம், காதல் தடம் மாறி போன என்ன செய்யலாம்? மலை சாய்ந்து போன சிலையாகலாம், இரண்டாலும் பாலில் நிறங்காணலாம், மருந்தாலும் தீர நோய் தீரலாம், காதல் இழந்தாலே வாழ்வை என்ன செய்ய?